கொள்கையில் வாழும் காலம். சில பருவங்களில் பெரிய மரங்களின் அடிப்பகுதியில் கூடு கட்டிக் கொண்டு வாழும். மரங்களில் நிறைய பெருக்கிளைகள் இருப்பதால் பனி, வெயில், மழைகளினால் ஏற்படும் எவ்வித இடையூறுகளும் இன்றி அச்சமின்றி வாழும். அதே போன்று காமாமித மனோகம் தரும் திருவரங்கனுக்கு மன நெய் மொழிகளால் எக்காலமும் தொண்டு செய்து கொண்டு வாழும் பக்தர் பெருமக்களினுடைய இதயமாம் பொய்கையில் வாழ்கிறார். அதாவது கைத்தவர்கள் அனைவரும் உடைவரை அசித்து பூஜித்தும் வணங்கி வழிபட்டும் இதயத்தில் எப்பொழுதும் பெரும்போதூர் வள்ளலையே தியானித்துக் கொண்டும் கொண்டிருக்கிறார்கள் என்று கருத்து. மேலும் உடையவர் பறவைகளை போன்று பல பல சாகைகளுடன் கிளைகளுடன் கூடிய ஏதமாக மாபெரும் மரத்தினடியில் அமர்ந்து நம்மவர்களின் பாவத்தை பயத்தை போக்குகிறார். அதாவது வேத வாக்கியங்களுக்கு எளிதாக யாராலும் பொருள் கொள்ள முடியாது. நமது பிரதிவாதி வகுப்பினர் முனிப்பு மேய்வது போன்று பொருள் கொண்டு மேலெழுந்த வாரியாகவே வாக்கியங்களின் உத்தரத்தை நன்கு உணராது தவறான பொருள்களை கூறி வாமன மக்களை ஏமாற்றுகின்றனர். ராமானுஜரும் வேதத்தை நடித்தவர்களை அறிந்து துருவி துருவி ஆராய்ந்து செம்மையான பொருள்களை கண்டறிந்து நமக்கு உபதேசித்து நயவஞ்சகர்களான சில மதவாதிகளின் மலையில் சிக்காது அவர்களை கண்டு அஞ்சாது ஆன்மீக வழியில் நடைபோடு முடிச்சுகிறார். எங்கெனில் கூறுவோம், அத்தைகள் பிரம்மத்தின் அவிச்சார சம்பந்தத்தால் பிரம்மமே ஜீவனாக தோன்றுகிறது என்றும் தத்துவஞானத்தினால் அலட்சிய விலகினால் இந்த ஜீவனே பிரம்மமாகி விடுவான் என்றும் கூறுகிறார்கள். இவ்வாறு கூறுவது வேதத்தை உட்கொண்டு நன்கு ஆராயாதவடியால் வந்ததாகும். பிரகதாரண்யகம் இது ஒரு உபநிஷத்து. இது வேதவாக்கியமாக பெரிய மரங்கள் அடர்ந்த காடு போன்றது. அப்பெரிய மரத்தினடியில் அமர்ந்து ஆராய்கிறார் உடையவர். அது ஏ ஆத்தனி கெட்டல் எனும் ஒரு வாக்கியம் சொல்லுவதாகவும் ஆத்மா எனும் ஜீவனிடத்தில் பரமாத்மா தங்கி அவனோடு பிரித்து பார்க்க முடியாமல் இணைந்து அந்த ஜீவனால் அறியப்படாதவனால் அந்த ஜீவனை தனக்கு சரீரமாக உடலமாக ஆக்கிக்கொண்டு அதனுடன் புகுந்து ஜீவனை செயல்படும்படியும் செயல்படாத வழியில் தூண்டி உத்தரவிட்டுக் கொண்டும் இருக்கிறார். இவ்வாறு உன்னிடம் மறைந்து அந்தரியாமையாக இருக்கும் பரமாத்மா அனைவருக்கு நிச்சயமாக அங்கமாக ஆனந்தமயமாக அணுவான ஒவ்வொரு ஜீவனத்திலும் பூர்ணமாக நினைந்து இருக்கிறான் என்று சுதி கூறுகிறது. இந்த சுதியை பிரமாணமாக எடுத்துக்காட்டி பிரம்மம் ஒன்றே இரண்டாவது பொருள் எதுவும் கிடையாது எனும் சுதியின் கருத்தை நமக்கு சரீரமாக அறிவற்ற உடலையும் நான் என்னும் ஜீவாத்மாவையும் உடலாகுடைய பரமாத்மா ஒருவரே என்று விரோதம் இல்லாமல் பொருள் கூறுகிறார் உடையவர். எனவே பிரதிவாதி பிரம்மம் ஒன்றே எனும் சுதி ஒன்றை மாத்திரம் கொண்டு இங்கு எடுத்துக்காட்டிய பிரதாரண்ய சுதியை ஆராயாமல் பரமாத்மாவை தவிர்த்த ஜீவனும் அவருடைய சரீரமும் பொய், பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம் என்று அவர்கள் சொல்வது நகைக்கத்தக்கது ஏற்கத்தக்கதும் அல்ல. ராமானுஜர் முக்கோல் முனிவர் பிரதிவாதி மதத்தை சார்ந்த சன்னியாசிகள் போல் ஒரே தண்டத்தை கையில் இணைந்தவர் அல்ல. மனம், மெய், மொழி இவற்றால் எவ்வித தீவிரம் செய்யவில்லை என்பதற்கு அடையாளமாக மூன்று தண்டங்களை போல்களை கையில் வைத்திருக்கிறார். அதாவது பிறருக்கு மனதில் தீங்கை நினைப்பதில்லை, பிறர் மனதை புண்படுத்தும்படி பேசுவதில்லை, தன்னால் இருந்தவரை பிறருக்கு உடலால் உதவியை செய்ய என்பதையும் மனதால் பரமனையே நினைப்பேன், சொல்லால் நாராயணனையே துணித்தேன், உடலால் பகவானுக்கு என்ற கைங்கரியங்களையே செய்வேன் என்பதற்கு அடையாளமாக தண்டங்களை தாங்குகிறார். இத்தகைய சுதண்டத்தில் மகாவிஷ்ணுவை அவராதனம் செய்து அவரைய நண்பராக துணையாக கொண்டிருக்கிறார் என்ற கருத்தையும் கொள்வதுண்டு. மேலும் இவர் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவிழமாகிற மாரதசரத்திலும் ஸ்ரீ ரங்கநாதனின் அடியார்களின் மனதாகிற மாரதசரத்திலும் வாழ்ந்த அடையம்சமாவார். அறுபதாவது சீடர்கள் 15 பேர். இவர்கள் பெரிய நம்பிக்கை சிஷியர்கள் 6 பேர். இவர்கள் எல்லோரும் அளவந்தாரை போன்ற ஆச்சாரியன் ஒருவர் எதிர்காலத்தில் சம்பிரதாய பிரவர்த்தகராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதற்கு தக்கவர் ராமானுஜரையும் முடிவுக்கு வந்தார்கள். அவரை காஞ்சியிலிருந்து அழைத்து வந்து அளவந்தாரிடம் வேதாந்தார்த்தங்களை கலட்சியம் செய்ய சொல்ல வேண்டும் என எண்ணியிருந்தார்கள். ஆனால் ஆட்கள் ஓடின. பின்னர் பெரிய நம்பி நீர் பெருமாள் கோயிலுக்கு எழுந்தீர்கள், நமக்கு ஆனந்தார அனுகிரகித்த சுத்தார்த்தங்களை உபதேசித்து அவரை நம் சம்பிரதாய பரம்பரைக்கு வாழ்ந்தார் ஆசிரம் என பிரார்த்திக்கிறான். இவருடைய வேண்டுகோளை ஏற்று கங்கநாதனை தண்ட சமர்ப்பிக்கும் போது பெரியவருமான அர்த்தகவருமான நினைக்க உடனே புறப்பட்டு சென்றார். காஞ்சியில் பரதராஜ பெருமான் நியமனத்தினால் நாமானதுடன் புறப்பட்டு மதுராந்தகத்தில் இருவரும் ஒன்று சேர பெரிய நம்பியின் திருவடியை ஆசிரியித்தார். இங்கே எல்லோரும் ராமானுடைய மனைவி கொண்டிருந்தபடியால் அவருடைய மனமான ஆந்திரகரத்தில் ராஜாம்சம் போட்டு இருந்தார். ஆக உடையவர் எரிசலத்தாவராக எழுந்துள்ளதில் எல்லோரும் மகிழ்ந்தனர். கங்கநாதனின் திருவுள்ளமும் குளிர்ந்தது. இங்கு உடையவரை ராஜஹம்சமாகவும் பரமஹம்சராகவும் நினைத்து கருணடைகிறார் சுவாமி தேசிகன். இங்கு ராஜா சத்துருக்களை அடக்கி நல்லவர்களை மகிழ்ச்சி செய்வது போல் உடையவரும் வேதத்திற்கு உவாத சில மதவாதங்களை கண்டித்து சுற்றார்ந்த மதத்தை நிலைநாட்டியதையும் மனதில் கொள்ள வேண்டும். நரேந்திரன் பாமாட்டிக்கு பெயர். அவன் பெரியோரிடம் கருட மந்திரத்தை உதயம் பெற்று அதை அச்சலட்சம் ஜெயித்து சித்தியை பெற்று விடுவான். விஷப்பாம்புகள் பல முகங்கள் உடலுமாக இருக்கின்றன. ஒரு பாம்பு நம் உடலில் பல இடங்களில் தன் வாயால் நன்கு கழித்து தன் நச்சுப்பயில் உள்ள விஷத்தை செலுத்தி விடுகிறது. அந்த விஷம் உடல் முழுவதும் பரவி பிராணம் போகும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. உடனே பாம்பா ஜீடமோ மந்திர செஞ்சியுடைய பிரிடமோ செல்கிறோம். உடனே எம்பெருமானின் கொடியில் இருப்பவரான வேதனை அவருடைய மந்திரத்தை சொல்லி தியானித்து பிரார்த்திக்கிறார். உடனே உடலில் பரவிய விஷம் இறங்கி கடித்த வாய்ப்பு வந்ததும் அதை வெளியே தூடுவார்கள். கடிபட்டவன் வெளியே தூடுகிறான். அதுபோல ராமானுஜம் சீரிய உயரிய மந்திரங்களே அஷ்டாசரம் தயம் போன்ற மந்திரங்களே சதாச்சாரியான பெரிய நபிகளிடம் மந்திராசத்தோடு உதயம் பெற்றவன். எனவே தத்தையின் பிரகாசங்களை நன்கு அறிந்தவர். பிரணவத்தில் சொல்லப்பட்ட சர்வரசனான எம்பெருமானுக்கும் பிராபிக்கும் அனுமாரியும் ஞானஸ்வரூபனாலும் அறிவுடையவனாகிய நான் சேகரிவதன் தாசன் அகந்த அவகாரங்கள் என்று அகல்களிலே இறையும் என்பபடி நினைவில்லாமல் இருக்கிறவரும் புருஷகாரமான பெரிய பிராட்சியாரோடு கூடிய எம்பெருமானுடைய வீட்டில் செலவுகளில் உன்னடிக்கு அமர்ந்து முடிந்தேனே என்றபடி கருணாநிதியை செய்து தேசத்தில் கைகளியானதும் பிரம்மானந்த அனுபவம் செய்து கொண்டு பேரின்ற பெருமாள்களுக்கு இதில் வாழலாம் என்னும் பொருளையும் மனதில் நிறுத்தி அற்றாற்ற ஜல மந்திரங்களை ஜபம் செய்து சித்தியை பெற்றவன். எனவே யோகர்களுக்குள் சிறந்தவன். நாமோ சம்சாரிகள் மகன் மகள் மனைவி முதலியோ தான் தான் விரும்பியதை பெற்று அனுபவிக்க குடும்ப தலைவரை பற்றி கண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவனுடைய கண்களோ கண்டதை பார்க்கவும் செவிகளோ கண்டதை கேட்கவும் மூக்கோ கண்டதை நிகழவும் நாக்கோ கண்டதை குசிக்கவும் கால்களோ சகாதாரங்களுக்கு செல்லவும் கைகளோ பிறகுரளைக்கு வரவும் துடிக்கின்றன. மனமோ இது புலன்களோடு ஒத்துழைத்து பொம்மாளம் போட தயாராகிறது. ஆக பல்வகை பொருள்களாம் விஷயங்கள் விஷமான இதனை மாய்க்கிறது. உலகில் குடும்பத் தொல்லையும் கண்டதே காட்டி கொண்டதே போதும் என்கிற வாழ்வும் தன் உயிரை தானே மாற்றிக் கொள்ள தூண்டுவதால் விஷத்தை பருகி உயிர் பிறப்பதை நுகர்ந்தவர்கள் கேட்டு வருகிறோம். இத்தகையவருக்கு உடையவருடைய ரத்தோபதேசங்கள் அமுதமாய் நல்வாழ்வே அளிக்கிறது. அதாவது நம் வாழ்வு நிலையற்றது, ஆனால் ஆன்மா நிலையானது நிச்சயமானது. எனவே இப்பிறவியில் வாழத் தொடங்கிய நாம் குழந்தைகளை தகாத வழியில் செல்லாது அடக்கி தீய மனங்களில் கலாமம் கோபம் பேராஜை போன்றவற்றை எதிர்த்து நற்பண்புடையவனாக வாழ வேண்டும். புத்தகங்களில் நாம் பிறருக்கு தீங்கு செய்தாலும் பிறர் பொருளை கவர்ந்தாலும் புத்தகங்களில் நமக்கு தீங்கும் பொருளை இழப்பும் தானே வந்துவிடும். நாம் உண்ணும் சோறும் பருகும் நீரும் பரமாக அழிக்கப்பட்டவை. எனவே உண்ணும் போதும் பருகும் போதும் அவற்றை பரமனுக்கு நிவேதனம் செய்து பின்னர் உண்ணும் பருகு இவர்களில் நாம் திருடர்களாவோம். பரமனின் பொருள்களை அவனுக்கு தெரிவிக்காமல் எடுப்பது திருப்பித்தானே. நிவேதனம் செய்யாத போனால் பிரிக்கக்கூடிய தண்டனை நம்மை தொடரும். நீ எந்த பணியை செய்தாலும் அதன் பயனை கருதாது பரமனின் உறப்பையே குறிக்கோளாகக் கொள்ள வேண்டும். நாம் செய்யும் கர்மாவும் அதன் பயன் நம்முடையதல்ல. செய்பவருமாகிய நாம் பரமனுக்கு கேளுங்கள். உபதேசித்து பிரபத்தியை மோட்சோபாயமாக தன்னை அடைந்தவர்களுக்கு அனுப்பித்து சம்சார விஷத்தை நீக்குவதோடு இங்கு வாழ்ந்த காலத்தில் நல்வாழ்வையும் அளிக்கிறார் உடையவர். 24 உடனே இவருடைய சம்சார விஷத்தை போக்க பகவத்யானம் பண்ணுகிற நிலையில் சேவை சாதித்தார். உடையவரின் சோகத்தில் ஞானோபதேசம் பண்ண யாத்ரானுக்கு அதாவது உபதேசமுத்திரையோடு கூடின திருக்கையோடு சேவை சாதிக்கும் அழகை வர்ணிக்கிறார். உடையவர் மிகச் சிறந்த யோகி ஆவார். யோகிகள் கண்ணுக்கு நேரே இருப்பதை பார்ப்பது போல கண்ணுக்கு மறைவில் உள்ளதையும் பார்க்கும் ஆற்றல் பெற்றவர்கள். எனவே தேசியினுடைய இடையத்தில் மறைந்திருக்கும் அறியாமையாம் இவர்களையும் பார்க்கிறார். அறியாமையாகிற இவர்களை போக்க வல்லது ஞானோதயம். எனவே உபதேசத்திரையோடு தீபாசகார் சேவை சாதிக்கிறார். பெரியாழ்வார் தனக்கு பகவத்யானம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய விக்கிரமும் ஒன்றையாமல் திருநாம் என்னுடைய மந்திரம்பால் சுவர்களை எழுதி கொண்டேன். எம்பெருமானின் இளையவரையெல்லாம் தனது மனதின் உட்புற சுவத்தில் எழுதி கொண்டும் இல்லாவதார இளையரை எழுதி கொண்டும் நாம் வெள்ளித்திரையில் படம் பார்ப்பது போல் பார்த்துக் கொண்டே இருந்தாராம். அதுபோல தேசியனுடைய மனத்திலையும் தான் உபதேசிக்கும் தத்துவஞானமாகிற சித்திரத்தை எழுந்து வைக்க எண்ணினார் உடையவர். சுவத்தில் படம் எழுதியவர்கள் அதிலுள்ள அழுக்கை வெள்ளையடித்து பூட்டிவிட்டு சித்திரத்தை எழுதுவார்கள். அதுபோல உடையவர் தேசியின் மனத்தில் உள்ள அறியாமையான உருவாக அழுக்கை உபதேசமுத்திரையுடைய கையிலும் விரல்களில் உள்ள நகங்களின் பெயர்த்தினால் ஒளிக்கத்தையினால் போட்டுவிட்டு பல அவதன தத்துவங்களை பற்றிய பகுத்து அறிவதாகிற விவேக ஞான சித்திரத்தை எழுதினாராம். இவர் யோகியானபடியால் நகங்களின் ஒளியை உள்ளே செலுத்தி காம குரோத லோக மோக மத மாத்திரியமாகிற அழுக்கை போக்கி ஞான சித்திரத்தை எழுதினார். இக்காலத்தில் ஒடியை உடலினுள் திருத்தி ஐந்தம் செய்தார்களோ அது போல இங்கு உடையவரின் உத்தேசமுத்திரையை யாச்சானகேடு ரசிகை என்கிறார். தன்னிடம் சித்தர்களுக்கு தத்துவமேதம் செய்வதில் எதிராஜனுக்கு கடற்கரை ஏற்படாதான். அது ஒரு விளையாட்டு போல சந்தோஷமாக இருக்கும். எவ்வளவு சித்தர் எடுத்தாலும் மாற்றி மாற்றி புதியவர்களாக இருந்தால் கடைக்காமல் தனிச்சேகம் சாதிப்பான். சித்திரம் எழுதுவோருக்கு எழுதுகோள் தூளிகை மென்மையாக இருக்க வேண்டும். கடினமாயிருந்தால் அழகாக மேற்கொண்டு சித்திரம் எழுத முடியாது. அதுபோல இவருடைய உபதேசத்திரையான விரல்கள் தாவர இதழ்கள் போன்று மென்மையாக இருக்கின்றன என்பது கராம்புஜேன என்றார். இந்த ஸ்லோகத்தில் ஏக நாசகா நிகழ்ச்சி இவர் எழுதுகிறார் என்பது ரசிக்கத்தக்கது. இவர் என்பது எதிரே உள்ளவரை குறிக்கும் சொல். எழுதுகிறார் என்பது நிகழ்காலங்கள். இதனால் உடையவர் தனக்கு பிரத்யேகம் என்பதை இதனால் உணர்த்துகிறார் சுவாமி தேசிகன். தன்னுடைய பக்தியினால் சாட்சாத்கரித்து உபதேசிக்கும் நிலையில் உள்ள திருமேனியை மீண்டும் தெரிவித்து அனுபவிக்கிறார். பிற மதத்தினர் உபநிஷத்துகள் கொதித்து மறைந்து கிடைக்கும் பொருள்களை அறியாமல் மேம்போக்காக பொருள் கொண்டு பிரம்மம் ஒன்றே சத்தியம் உலகம் அனைத்தும் பொய் என்று பேசுகிறார்கள். நாமானதோ தியப்பதியான நாராயணனே வரதத்தம் ஜீவனம் அஜேதனமும் அவரதத்தம். இதற்கு பரமனோடு சரீரபாவ சம்பந்தம் அதாவது ஜீவனுக்கு அஜேதன பொருளான நம் உடல் எப்படி சரீரமோ அதே போன்று நாமும் நம் சரீரமும் பரமனுக்கு சரீரமாகும். ஆக ஜீவர்களோடும் ஜனப்பொருள்களோடும் கூடிய உலகம் நாராயணனுக்கு சரீரமாகும் என்று கடகசுத்தியான அந்தரியான பிராமணத்தில் இவ்விஷயம் பதித்து கிடைக்கிறது என்பதை உபரிடத்தில் தேடி கண்டுபிடித்து அறிவியலான நம் போன்றோருக்கு உயர தூக்கிய நிலையில் உள்ளதும் நன்கு மலர்ந்த காமரை மலர் போன்றதும் ஆனால் உபதேசத்திலேயே பார்த்து உபதேசிக்கிறாராம். இது நம் வீட்டிலேயே மறைந்து கிடக்கும் உதயதானத்தை எடுத்து வீட்டில் உள்ளோர் எல்லோரும் எடுத்து கையாளும்படி ஒவ்வொருடத்தில் வைத்து கையிலே தூக்கி காட்டுவது போல் இருக்கிறதாம். புத்தகங்கள் யாருக்கா அரகத்தேது என்றபடி புத்தகத்தில் வித்தையும் பிறர் கைகளில் பணம் இருந்தால் நமக்கு பயனில்லாமல் போய்விடும். அப்படியின்றி இவ்வாறு சிகார்களும் உபதேசம் திரையுடன்